விதைகழுத்தியின் இயல்பு கூறல். சீவினா, எனது பரமதந்தையே, ஜீவன்முத்தர்க்கு ஸ்நூல் சரீரம் நீங்கிய பின்னர் உண்டாகும் நிலைமையாது? குவளை, கடமென்று முவாதி நீங்கிய பின்னர் தாமதமின்றி கடாகாசம் மகாகாசத்தோடுந்தனார் போலச்சரித்திரையமென்று முவாதி நீங்கிய பின்னர் தாமதமின்றி ஜீவன் முத்தர் ஆதிமத்தியாந்தரகிதமா? யுள் வெளியின்றி எப்போதும் தானிருந்தபடியே விளங்கும் விதைகழுத்திப் பதத்தை எழுந்திருப்பர். கடோபாதி நீங்கிய ஞானியின் சூலசரீரம் பிணவடிவமாய் விழுகின்ற காலத்து அவனது சூட்சுமசரீரம் அஞ்ஞானியின் சூட்சுமசரீரம் போன்று வேறுலகத்திற்காவது இவ்வுலகத்தின் வேறு சரீரத்திலாவது போகாது காட்சியவரும் பிற்றிழித்த நீர் சுரூபமில்லாது கெடுவது போல ஆன்மஸ்வரூபத்து நிலையமாய்க் கெடுகின்றதன் தீண்டறியத்தக்கதாம். சூக்குமசரீரம் நிர்விகார வடிவப் பிரமத்தில் இளையமாதல் சம்பவியாமையின் பிருதிவியின் காரியமான விரும்பில் நீர்த்துளி இளையமடையாது அதனோடு கூடிய நெருப்பில் இளையமடைவது போல சூக்குமசரீரம் சுத்தசேனத்தில் இளையமடையாது அதனோடு கற்பிதமாக கூடியுள்ள அவித்தையில் இளையமாகின்றதென்று கொள்க. ஈண்டு ஆதியத்தில் இளையமாகும் சூக்குமசரீரத்தை ஆதாரத்தில் இளையமாவதாக கூறியது உபசார வழக்கம். படியில் வந்த பரமகுரவனார் தடையரும்படி தன்னை எறிந்தவா நுடல் வீட்டும் பொழு தொன்றொரு மண்மையக் கடமுடைந்தவா காய நிகர்ப்பனால் என்பது பிரபலிங்களிலே. தத்துவ ஞானத்தால் அஞ்ஞானம் நிவர்த்தியாகி பிராரத்தோக்கத்திற்கு பின்னர் சூல சூக்கும சரீராகாரமான அஞ்ஞானம் செய்தனர். 108 தத்துவ விளக்கப்படலம். 100 சொல்லிய மகனை எங்கும் சூழ்வழி இருக்க மண்ணைக் கல்லிய பின்பு தோன்றும் கிணற்றினா காசம் போலே எல்லையாம் பிரம்மவுலாலுற்றது போலே தோன்று மெல்லையி நாம் இப்போது மேகமென்றிருந்து வாழ்வாய் விழுத்துக் கடாகாசம் மகாகாசத்தோ தேகமாவது போல சரீரத்திரபுபாதி நீங்கி விழுத்துச் சீவழுத்தர் பிரம்மத்தோடேகமாய் அத்தா பெரும மாத்திரமாகவே விளங்குகின்றனர். விதைகள் தரணப்படுகின்றனர். விதேகம் தேகமின்மை அப்போதவர்மை வது பிரம்மப்பிராப்தி எஞ்ஞான்றுமுள்ளதெனல் சீவினா சின்மையானந்த குருவே, இப்போது கூறிய பிரம்மப்பிராப்தி ஒரு காலத்துண்டாவதா இருத்தலே நித்தனித்தியமாகமல்லவா? ய குபடே, எனது உபதேசத்தார் சித்தித்த அனுபவத்தை அயந்தேர அவ்வப்போது வினாவிவத்த ஞானபுத்திரா, வாயுவாதி நான்கு பூதங்களிலும் அவற்றின் காரியங்களிலும் வியாபகமாயுள்ள ஆகாயம் எப்போதும் தானிருந்தபடியே இருக்க பூமியை எகழ்ந்த பின்ன ரப்போதுண்டானது போல அறிவிலிக்குத் தோன்றும் கிணற்று காசம் போல சுபாவசித்தமாயுள்ள பிரம்மம் குருபதேசத்தாலும் சாஸ்திர விசாரத்தாலும் அப்போது நூதனமாக அடையப்பட்டது போலத் தோன்றுகின்றது. அவ்வாறு தோன்றினும் அத்துண்மை என்மையின் முடிவற்ற கூடுஸ்தப் பெருமஸ்வரூபமாகிய யாம் உண்மையில் கூடுஸ்தனாகிய நீயும் உண்மையில் பிரம்மமாகிய நானும் எப்போதும் ஏக வடிவமே என்று பிறராது வாழக்கடவாய். திருக்கு யதார்த்தப் பொருளென்றும் திருசியும் கற்பிதப் பொருளென்றும் வற்புறுத்தி கூறல். தத்துவத்தினமே இதுகாரன் கூறிய அர்த்தத் சீவினா தில் தெளிந்துவிடத்துக் கயிற்று வரவு போல் இளையமாதல் விதேக மோக்ஷ் எனப்படும். அதாவது சீவன்முத்தர் தேகாதி பிரபஞ்சம் மித்தையாக வேணன் தோற்றுதலின்றி சரீரத்திரயமும் நீங்கி பிரமஸ்வரூபமாகவே நிலைத்தலாம். இங்கு மிக வருதான விதேக முத்த நிலக்கணமே நிதாக நினைக்கியம் பக்கீழாய் தங்குரனை வனைத்த இமை தவிர்ந்து சுத்த தற்பரனைதானா கிச்சாந்த நாகிச் துங்கசுக கனமாகிச் சுச்சரூபத் தொடர்பின்றி மகா மோன நிலை பெற்றோனாய் மங்களிலா உணர்வுருவாம் பிரமரூப மாத்திரமாயிருப்பவனே விதேக முத்தன் டோட் என்பது ரிபுகீதை. கைவல்லிய நவநீதம் 10.1 டோட்கான நீர்கிழிஞ்சில் வெள்ளி கந்தர்ப்ப நகர்க நாவூர் வானமை கயிற்றிற் பாம்பு மலடிசை முயலின் கோடு பீனமான் தரிபு மானிற் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே ஞானமை மகனை யுன்னை நம்மானை மறந்தே தாதே தைச் சந்திரகித்து திருவாய் மலர்ந்தருளும்படி பிரார்த்திக்கின்றேன். குவளை 1 புத்திர சிகாமணியே, பிரபஞ்சம் அதன் உபாதான காரண பிரபஞ்சமும் அதன் உபாதான காரணமான அவித்தையும் வித்தை பிரஞ்ஞானதனப்பெற மமே சத்தியம். அந்த பிரஞ்ஞானதனப்பெற்க மமே நீ என்று கூறுவதால் சர்வம் மித்தை, சர்வம் பிரமம், சர்வம் நான் என்னும் வேதாந்தத்தின் இரகசிய சித்தாந்தம் பெறப்பட்டவாற்றிக. சர்வமும் மித்தையாய் விளங்கினாலன்றி சர்வமும் பிரம்மமாய் விளங்குதலும், சர்வமும் பிரம்மமாய் விளங்கினாலன்றி சர்வமும் நானாக விளங்குதலும் இல்லையாம். இன்று கூறிய திருஷ்டாந்தம் ஒன்பதனுள் மலடிமகனும் உயர்கோட்டும் சொன்மாத்திரமாயுள்ள அசத்பதார்த்தமாம். ஏனையவை சொல்லும் தோற்றமுமாயுள்ள மித்தியா பதார்த்தமாம். கந்தர்ப்ப நகரமாவது மேகப்படலத்துச் சோற்றும் நகர வடிவம் அல்லது ஆகாயத்தில் இந்திரஜாலக் காரணாலாக்கப்பட்ட நகரம் அல்லது மரண காலத்தில் தோற்றும் நகரமாம். வேதாந்த சாஸ்திரங்கள் ஜகத்வித்தை என்பதற்கு பல திருஷ்டாந்தங்கள் கூறுதல். ஜிம்யாசுவின் மனத்தில் ஜகத்வித்தை என்பது நன் தாய்ப்பதிதற் பொருட்டாம். வேறு வேறு ஓமானங்கள் உரைப்பது பற்றி தத்துவவாதம் கூறுவது வருமாறு உகலமொன்றை உளது அத்தழிவத்தில்லை என்னும் மாணக்கனை நோக்கி, உலகம் காரியமே என்று காரணமல்லவென்றும், காரணமாவது எங்கும் பரிபூரணமான பரஸ்துவை என்றும், தாயினிடத்து பிள்ளை எப்படி பிறந்ததோ அப்படியே பரஸ்துவின்கண் உலகு உதித்தது என்றும் ஆசிரியர் கூற, மேலே மாணக்கனுக்கும் ஆசிரியர்க்கும் நடக்கும் சம்பாஷணையாவது, மாணக்கன் தாயினிடத்து பிள்ளை பிறந்தது போல் பரஸ்துவின் கண் உலகுதிக்குமாயின் தாய் வேறு பொருள், பிள்ளை வேறு பொருள் அன்றி இரண்டும் கண்ட பொருள்கள். இவ்வோமான பிரகாரம் ஓமே எத்தைப் பார்ப்போமானால் பரஸ்துவும் உலகமும் கண்ட பொருளாகின்றன. இது பாவஸ்து பரிபூரணமென் துரைத்ததற்கு விரோதமாகின்றதே. ஆசிரியர் உலகமே பொருள் என்றும் அதற்குக் காரணம் பிறிதொரு பொருளில்லை என்றும் கூறும் சித்தாந்தத்தை மறுக்க வேண்டி இதற்கு 108 தத்துவ விளக்கப்படலம். மேல் பொருளுன் துண்டென தாய் பிள்ளை இவமானம் கூறினது என்றி அதுவே சித்தாந்தம் அன்று டோட் பின்னை பால் தயிராவது போல் பரிமாம். தாயும் பிள்ளையும் வேறானமையின் உண்டாகும் பரிபூரண தோஷம் பாலே தயிராவதான பரிணாமத்தில் இல்லை. இவ்வவமானத்திற்கு உவமையும் பரவசுவே உலகமாம். நாம மாணக்கன் ஆசிரியரே, நீரூரைத்து தோஷமில்லாவிடனும் வேறு பெருந்தோஷம் உண்டாகின்றது. அவதியாதனின் பாலே தயிராவதில் பால் கெட்டுத் தயிராகின்ற தென்பதாம். இவ்வோமானப்படி பரம் கெட்டுலகாகின்றது, அதனோ தொழியவில்லை. பால் கெட்டுத் தயிரானால் தயிர் தயிராகவே இராது, அதுவும் கெட்டு வேறும், அதுவும் கெட்டுப் பிரித்தொன்றுமாகி முடிவில் இன்ன நிலைமை தென்றரைக்க இயலாமற்போம். அங்ங்னமே பரங்கெட்டு உலகாகி, அதுவும் கெட்டு வேறாகி, அதுவும் கெட்டு மற்றொன்றாகியிற்றில் இன்ன நிலைமை தென்று கூற முடியாமற்போம். ஆசிரியர் அத்துண்மைதான். நாம் பரிபூரண தோஷம் வாராமற் பொருட்டும் இரண்டு பொருள்களல்லவென்பதற்கும் பால் தயிரென்னும் உவமானம் கூறினதே என்று அதுவே சித்தாந்தம் அன்று பின்னை மண்கடம் போல் காரணக் காரியமாம். மண் கெடாமல் கடமாவது போல் பரவசு கெடாமல் உலகாகின்றது. மாணாக்கன் இதிலும் தோஷமில்லாது போகவில்லை. மண் விகாரத்தன்றோ கடமாகின்றது, அங்ஙனமே பரம் விகாரப்பட்டன்றோ உலகாக வேண்டும். நிர்விகாரமான பரத்திற்கு விகாரத்துவம் கற்பிப்பது நியாயமன்றே. ஆசிரியர் உண்மைதான். பால் கெட்டுத் தயிராவது போல் மண் கெட்டுக் கடமாவதில்லை என்பதற்கும் தயிர் மீண்டும் பாலாகாமற் போவது போலன்றி களம் மீண்டும் மண்ணாகும் என்பதற்கும் இவ்வவமானமே என்று மற்றப்படியல்ல இனி விகாரப்படாத உவமானம் உரைக்கின்றோம். அஃதாவது சூரியனும் பிரதிபிம்ப சூரியனும் போலவாம். சூரியன் விகாரப்படாமல் எப்படி பிரதிபிம்பிக்கின்றானோ அப்படியே பரமும் விகாரப்படாமல் பிரதிபிம்பிக்கின்றது. மாணாக்கன் இதிலும் சங்கையில்லாமற் போகவில்லை. பிம்பப் பொருள் பிரதிபிம்பிக்கிறதற்கு ஆதாரம் ஒன்று வேண்டும். சூரியன் பிரதிபிம்பிப்பதற்கு ஜலம் எப்படி ஆதாரமோ அப்படியே பரம்பொருள் பிரதிபிம்பிப்பதற்கு ஆதாரம் ஒன்று வேண்டும். எது மற்றொரு ஆதாரத்தில் பிரதிபிம்பிக்கின்றதோ அது அபரிபூரணப் பொருளாயிருக்க வேண்டுமே என்று ஒருபோதும் பரிபூரணப் பொருளாகாது. ஜலத்தில் பிரதிபிம்பிக்கும் சூரியனும் கண்ணாடியிற் பிரதிபிம்பைக்கும் நமது முகமும் பரிபூரணப் பொருளாமா? சூரியனும் நமது முகமும் ஓரிடத்திலும், ஜலமும் கண்ணாடியும் கைவல்லிய தவனிதம் பிரிதொரு இடத்திலும் இருக்கின்றமையின் பிம்பப் பிரதிபிம்ப உமானம் அபரிபூரணப் பொருளுக்கே பொருந்துமென்றவாறாயிற்று. இவ்வுமானப் பிரகாரம் பரம் அபரிபூரணப் பொருளாகின்றது. ஆசிரியர், பிம்பப் பிரதிபிம்ப திருஷ்டாந்தம் பரஸ்து விகாரப்படுவதில்லை என்பதற்கு மாத்திரமே. இனி பரிபூரண தோஷமில்லாமைக்கு வேறு திருஷ்டாந்தம் உரைக்கின்றோம். அது கயிற்றிற்பாம்பும் கிழிஞ்சிலில் வெள்ளியும் எப்படித் தோற்றுகின்றனவோ அப்படியே பரத்தினிடத்துச் சிற்றடவடிவான விலகு தோற்றுகின்றது. மாணாக்கன், இதிலும் வினா நிகழ்கின்றது. கயிற்றைத் தவிர பாம்பில்லை எனத் தெளியின் பின்னர் பாம்பு தோற்றுவதில்லை. உலகு காரணத்தையன்றி இல்லையின் ருணரினும் மீண்டும் தோற்றுகின்றது. மண்ணையன்றி கடமென்னும் பொருளின்றென ஆய்ந்தறியினும் பெயர்த்தும் தோற்றுவதைப் பார்க்கின்றோம் அன்றா? காண ஆசிரியர், உலகம் பொருளல்லவென்பதற்கு மாத்திரம் கயிற்றிற்பாம்பும் கிழிஞ்சிலின்கண் வெள்ளியும் திருஷ்டாந்தமே என்று முற்றுமல்ல. இனி அத்தோஷமும் வாராமற் பரிகரிக்கின்றோம். அவதியாதனின் நீராம்டோட்கனலை என்று நீர்முக்காலத்து மின்றன துணியினும் மீண்டும் தோற்றிக்கொண்டே இருக்கின்றது. அதுபோல் உலகம் அசத்தெனத் துணியினும் தோற்றிக்கொண்டேதானிருக்கும். மாணாக்கன், காணலினிடத்து நீரில்லை என்று தெளிந்த பின்னர் தோற்றினும் அவ்தனுபவத்திற்கு வருவதில்லை. அவ்தாவது நீரை அறந்த கந்தங்கள் உதவுவதில்லை. உலகோ அவ்வாறன்று சத்தஸ்வரிசரூப ரச அனுபவிக்கப்படுகின்றன. ஆகலின் இத்திருஷ்டாந்தம் பொருத்தமுறாது. ஆசிரியர், உலகம் அசத்தென்றுணரினும் பெயர்த்தும் தோற்றும் என்னுமளவும் காணநீர் திருஷ்டாந்தமாம். மற்றப்படி ஐம்புலனுக்கும் அனுபவமாகின்றமை பற்றி வேறு திருஷ்டாந்தம் கூறுவோம். அவதாவது சன்னிபாத தோஷத்திற்கான உலகும் சொப்பன உலகும் பிறவும் போலுமாம். சன்னிபாத தோஷ முதலியவற்றார் காணும் உலகு தோற்றமேனும் அனுபவத்தோடும் கூடிய தோற்றமாம். உலக வடிவ காரியத்தோடு கூடிய மாயை சிரோதம், சூது சம்பந்தி ஞானம், யோத்திகம், யுக்தி சம்பந்தி ஞானம், லவிகம், லோகசம்பந்தி ஞானம் என்னும் பேதத்தால் முறையே துச்சி அனர்வசனியே வாஸ்தவி என மூவகைத்தாம். மில்ல என்றர். ஒன்று, இந்த பிரம்மத்தில் நானாவென்பது சிறிதொடக்கத்துச் சுதி வாக்கியங்களால் உலக வடிவ காரியத்தோடு கூடிய மாயே மலடிமகன் வான்மலர் முயற்கோடு முதலியன போல முக்காலத்து மின்றெனப் பெறப்படுதலால் அது துச்சியாம் அசத்தாம். தத்துவ விளக்கப்படலம். மான அஞ்ஞானமாகிய வனைத்தும் காணல் நீர் கிழிஞ்சில் வெள்ளி கந்தர்ப்ப நகரம் சொப்பன உலகம் ஆகாய நீலம் கயிற்றாவு மலடிமகன் முயற்கோடு என்பவற்றைப் போன்று மித்தையாம். பிரமமே சத்தியமாம். ஸ்தானுபுருஷன் பிரஞ்ஞானகன நீ பிரஞ்ஞானகன பிரம்ம வடிவமா இருத்தலின் உன்னிடத்துச் சகத்தும் அதனுபாதான காரணமான அவித்தையும் மித்தையாயிருக்கின்றன. அவ்வாறிருக்கும் உன்னை நமதான் இப்படி மறவாதிருக்க கடவாய். இரண்டு, காணநீர் கிழிஞ்சில் வெள்ளி கந்தர்ப்பனகர் சொப்பன புலகு வானமை கயிற்றரவு கட்டையிற்கொள்ளன் முதலிய ஓமானமும் உலக வடிவ காரியத்தோடு கூடிய மாயை மித்தை திருசியமாயிருத்தலின் யாது திருசியம் அது மித்தை கயிற்றாவு போல யாது மித்தை என்று அது திருசியமன்று ஆன்மா போல என்னும் அனுமானமும் பிறவுமாகிய பிற மான்சகித யுத்தியினால் அம்மாயே அனர்வசனியாம். சத்தசத்திலற்ற நமாயிருத்தலால் பாதயோக்கிய சொரூபமுடையதாம் நோட்பாதம் பொய் என்று நிச்சயித்தல். மூன்று, ஆத்மானாத்ம விசாரமின்றிய பாமர விஷயங்களது சித்தத்தில் அம்மாயை ஆன்மா போல நித்திய வஸ்துவாகத் தோன்றுதலின் வாசவியாம் யதார்த்தமாம். ஈண்டு இம்மூன்று பேதமும் அறியத்தக்கனவாம். கயிற்றா விப்பி வெள்ளி குற்றியிற் கள்வன் மிக்க வேற்படு காண தென்னீர் விண்ணிற்கண் தருவ ஊர்போ வியற்படு நித்த சச்சித்தானந்த சிவத்தின் கண்ணே செய்யப்படு பொருளாய்த் தோன்றும் செப்பிய உலக மன்றே டோட் என்பது சித்தாந்த சிகாமணி. மமண்ணொன்றே நாமருபத்தால் கடாதி பேதமானார் போலும் பொன்னொன்றே வாசாரம்பண வாக்கின் காரிய வசத்தார் கடக மகுளாதி யாபரணமானார் போலும் நீருன்றே வாயுவசத்தால் நுரை குமிழி அலை முதலிய சமுதாயமானார் போலும் தீபமொன்றே கடத்தின் துவாரபே தத்தார் பல ரூபமானார் போலும் காற்றொன்றே வேணுரந்திரத்தால் மந்தர மத்திம தாரமானார் போலும் சுரமொன்றே பாடுவான் குறிப்பால் நானாராகமானார் போலும் ஆகாயமொன்றே கிருகாதியுபாதியால் அநேகமானார் போலும் வாழையிலேயே துண்டித்தலார் கருத்துரகாதி நானா பேத் மானார் போலும் தொனியொன்றே வாத்தியாதிபேதத்தால் அநேகமானார் போலும் சூரியனொன்றே ஜலகம்பாதி வசத்தால் நானாவிதமானார் போலும் முகமொன்றே கண்ணாடி பேதத்தார் பலவானார் போலும் இலக்கமொன்றே பிந்துபேதத்தார் பத்து நூறு ஆயிரம் முதலியன வானார் போலும் சித்தொன்றே உபாதிபேத கற்பனையால் முற்கூறிய ஜீவேஸ்ராதி பேத விகார கற்பனையாய் விளங்குகின்றமையின் அப்தே உண்மை பொருளாமென் நூற்று பன்னிரண்டு கைவல்லிய நவநீதம் உலகம் மித்த எனற்கும் பிரஞ்சானகனப்பிமமே சத்தியமெனர்க்கும் காணநேர் முதலியவற்றை யுவமானமாகக் கூறுவது பற்றி திருப்போரூர் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் ஸ்ரீ குமாரதேவர் நெஞ்சு விடுதாதன் கண் கூறியது இன்றியமையா தீண்டறியத்தக்கதாம். அதுவருமாறு சுகசுருப மொன்றென்றே சொன்னால் உலகமே தென்றிடவே நின்ற பழுதியடை நீளரவ மந்தலுண்டாம் என்றோத உதிக்குமாறப் பொருளை மதித்தபாம் விதித்த பழுதை விளங்கின் பேகு மதுபோல் எழுச்சிவங்கண் தும்முலக மோகாதி தோன்றல் என என்ன மோகமரக் காணலினீரில்லை எனக் கண்டு நீர் தோன்று தல்போல் இனமில் பொய் யாத்தோற்று மென்று சிப்ப பழுதியினர் பாம்பும் பகர்கான நீருமெழுமோர் தகையா இவை தாம்பான குழுமியே தென்று சிப்ப நானாவா யோர் பொருளை நண்ணுவதே வானாத பொன்மணில் ஆபரண நானாரோற்றன் களமாதி தோன்றும் ஒரு காரணம் போர் திடமா நீ காணென்று செப்பத்திடவா நொருவன் தொழிலாலுளவா மிவைதா மறுவமிவை யாவரால் வந்த துறையெனவே விண்ணினிடை பீலி வெயிற்குஞ்சன் தோன்றுவபோ நண்ணுமெனவே நயந்துரைப்ப வெண்ணமவை பற்பலவா நாளும் பகருவன் தாமிவைதா துப்புடைனா நாவுருவாய்த் தோற்றுவதென் செப்புகெனக் காந்தரு மாநகர் போர்க்காணெனவே என்னகர்தான் போந்தவிவகாரமென்றாய்ப் பொய்யாகு மேய்ந்தவற்றுள் விவகார மேய்வதவன் என்னக்கற்றுள் கனவு விவகார நவிற்றுதல் போலாமென் துரைப்பவதனைவின் வாதனையாக் தோமுறு பொய் வாதனைதான் நூய்தாய சேமப் பொருட்கே தெனவந்த பூரணத்தில் தோன்றும் தருக்கா நினைவாகுந்தானென் துரைப்பவதற்கு நினைவிழுமோ யாதென்று கேட்பக் கதித்த கனலிலை கண்டா இதை பொய்யின் துண்ணாது கேட்டியுளஞ்சர் சேந்தக்கான் முன்னாம் பரமுயிர்கண் மொய்த்தெழுந்த மன்னா உலகமிவை தோன்றும் முழமிறந்தால் இந்த